வித் அ புரோக்கன் செல்ஃப் ட்ரை டு பிரேக் அதர்ஸ். ஒரு ஹெல்தி செல்ஃப், ஏற்கனவே உடஞ்சவங்க தான் அடுத்தவங்களையும் உடைக்க வைப்பாங்க. ஒரு நார்மலா இருக்கிற மனுஷனால அவ்வளோ வலிய பார்த்துக்கிட்டோம், சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டா முடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த இதயம் இழக்கிறதுன்றது தானே மனுஷ தன்மையே. ஆனா என் சுயநலம் எனக்கு முக்கியம், உன்னோட அழுகைய பார்த்து கூட என் மனசு இழகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எவ்வளவு அடிப்பட்ட மனசு இது. ஸோ அக்ரெசிவ்னஸ்ன்றது வெளியில பாக்குறதுக்கு பவர் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையில வெளியில வர்றது எந்த இடத்துல இருந்து வர்றதுன்னா அதீத பயம். எங்க நம்ம கண்ட்ரோல் போயிடுமோ அப்படின்ற அந்த பயத்துல இருந்துதான் அந்த அத்தாரிட்டியே வருது. ஆனா அதை நின்று அவங்க பாக்குறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் கிடையாது. ஓகே, பட் இதனால அவங்க கொடுக்குற விலை என்ன? அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா எந்த ஒரு சண்டையுமே ரெண்டு சண்டை, ஒன்னு பொருளை பத்தின சண்டை, ரைட், ஒன்னு பொருளை பத்தின வாக்குவாதம், இன்னொன்னு the person involved there. ஸோ அவங்களுக்கு அந்த திங்ஸ் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப் போயிடும். அடிமையா இன்னொருத்தவங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாங்களே தவிர அவங்களால இவங்க மேல உண்மையான காதல்ன்றத காமிக்க முடியாது. நடிச்சுட்டு போயிடுவாங்க, வெறுப்புல இருப்பாங்க, நடிச்சா கூட பரவாயில்ல, வெறுப்புல உள்ளுக்குள்ள இது பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி, ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் கப்பிள்ஸ். இப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு டைம் இருக்கிறது கிடையாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு. ஸோ இந்த கப்பல் எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து கலெக்டர், பெரிய லெவல் போஸ்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கு ஃபேமில் இருக்கிறப்போ க்ரைசிஸ், கரப்ஷன் சார்ஜஸ், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் மேலே ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், பணம்னா அவ்வளோ தட்டுப்பாடு. நான் இப்போ அந்த லா ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்காங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லாதப்போ, அதில் அதீதமான வெறுப்பு இருக்கிறப்போ, அது வெளியில வர மேனிஃபெஸ்டேஷன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ இவங்க இந்த கப்பல் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், பட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா மாதிரி இருக்கு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னா, சூப்பர் மேடம், ஷீஸ் அ வெரி சப்போர்ட்டிங் ஒய்ஃப், ஐவ் நெவர் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் வித் ஹர், எங்கள் அப்பா அம்மா பார்த்து செஞ்சு வச்சது தான், ரொம்ப நல்லா தனித்தனியாக பேசிட்டு இருக்கிறது இது. அவருக்கு வந்து கொஞ்சம் பிரக்னியா கூட கிடையாது, ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு வெள்ள அனுப்பிச்சிட்டு அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்டோட நல்லா இருக்கான்னா, அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, டெய்லி காலில் இருந்தவொடனே அவரை கரிச்சி கொட்டுட்டு தான் வேலையேவான். அப்படி மனசுக்குள்ளே அன்கான்ஷியஸாக ஷீ ஸ்கால்ஸ் ஹிம், ஏன்னா கொஞ்சம் கூட செல்ஃப் எக்ஸ்பிரஷனே கிடையாது அந்த அம்மாவுக்கு. அதுவும் பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் அவர் அடக்கி வைக்க அடக்கி வைக்க அடக்கி வைக்க, ஷி வாஸ் டெல்லிங் ஐ கர்ஸ் ஹிம் எவ்ரிடே. ஸோ எனக்கு வேறு வழி கிடையாது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரிசா பீப்புள் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறது. ஐ கால் த மேன் இன் சைட், ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவர் அப்படியே கண்ணை மூட வச்சு அவங்களா இமேஜின் பண்ண வச்சு அவங்களோட ஒரு நாளோட வாழ்க்கையை ஃபுல்லாக ஒரு ஹிப்னாசிஸில் ரீலீவ் பண்ண வச்சேன். தட் மேன் ப்ரோக் டவுன் அண்ட் க்ரைடு, உட்காந்து அன்னைக்கு அழுதாரு பாருங்க, அப்படி அழுதார் அந்த மனுஷன். போனார் திரும்ப, வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் இஸ் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஹஸ் கிளியர்டு. இவங்க ரெண்டு பேரும் வந்து திருப்பியும் இட் வாஸ் அ ஹோல் ப்ராசஸ், திரும்பியும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வச்சு, யூனோ இந்த மானசீகமாக கல்யாணம் பண்ண வச்சு, ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் லவ் பண்ண வச்சு, அந்த மாதிரிலாம் வச்சு அமிச்சா சிக்ஸ் மந்த்ஸ் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கிளியர்டு. ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த கதைக்குள்ளே வந்தேன், இல்லை இல்லை அக்ரெசிவ் பிஹேவியர்னு இல்லை, யா திங்ஸ் அண்ட் போசி ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்தவன் மைண்டில் நம்மளை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் அவங்க எதை வச்சு நினைக்கிறாங்கன்னா, வெறுப்பை வச்சு, இயலாமையை வச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷனை வச்சு நினைக்கிறப்போ, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, இட் டெஃபினெட்லி ஹேஸ் அ பேரிங் ஆன் யுவர் லைஃப். இது சயின்டிஃபிக்காக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் என்னால் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் என்னோட லைஃப்ல நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்துருக்குறேன், சைக்கலாஜிக்கலி நான் பார்த்துருக்குறேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்துருக்கேன். யூ கேனாட் காஸ் ஸோ மச் ஆஃப் பெயின் இன் த அதர் பர்சன் த்ரூ யுவர் அக்ரெஷன் அண்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் லைஃப் டு ப்ரொசீட் ஸ்மூத்லி. அதுதான் அக்ரஷனோட, அது அப்படி சொல்லலாம், இல்ல அந்த பிரக்னையே இல்லாம வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம். எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ யூஸ் பண்ணி தான் என் லைஃப்ல என்னோட என்னால ரிசல்ட்ஸ் கொண்டு வர வைக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா என்னோட அந்த பீப்புளை நான் இழந்துருவேன். என்னோட ஐடியாஸ் நிஜம்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடலாம், ஆனா அந்த மனிதர்களை நான் இழந்துருவேன். மனிதர்கள் இல்லாம வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை? புரியுதா? ஸோ அக்ரெசிவ்னஸ் ஆஸ் அ டவுன் சைட். அதுவும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்ல சுச்சுவேஷன் நல்ல பிஹேவியர் கிடையாது. ஒன்று ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸஸில் அது தேவை. இப்போ நான் ஒரு ஆட்டோக்காரன், அவன் என்னை ஏமாத்துறான். அப்படிங்களா? நீங்கள் ஏமாத்துவீங்களா? ஓகேங்க சொல்லிட்டு வர முடியுமா? மேபி அக்ரெஷன் இஸ் நீடட் தேர். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ வரைக்கும் முடியுமோ இந்த ரெண்டு இதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ எதுதான் வேலைக்கு ஆகும்?